ஸ்ரீமான் வெங்கடநாதார்யஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி. ஸ்ரீ ஷோடஷாயுத ஸ்தோத்ரம் ஷோடஷ ஸ்லோகஹ 16வது ஸ்லோகம். யாத்யதி க்ஷோதஷாலித்வம் முசலோ ஏனதேனவஹ ஹேதீஷமுஷலேனாஷு பித்யதாம் மோஹமௌசலம். பித்யதாம் அதுதான் கிரியாபதம், கர்மணி பிரயோகம், பாசிவ்ல இருக்கு. பித்யதாம்னா பிளக்கப்படட்டும், அழிக்கப்படட்டும். எது அழிக்கப்படட்டும்? மோகமௌசலம், மோகஹ இது மௌசலம், மோகம் என்கிற மௌசலமானது பித்யதாம் அழிந்து போக அழியக்கடவது, அழிக்கப்படட்டும் அப்படின்னு அர்த்தமாகுது. ஆஷு, ஆஷுனா விரைவில், சீக்கிரமாக. ஆஷு கவிகின்னு கூட சொல்லுவோம். ஆஷு கவிகினா ஒன் ஹூ ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு கம்போஸ் போயம்ஸ் இன் தி ஷார்டஸ்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். மோக மௌசலம் பித்யதாம் தான் இந்த இடத்துல ஆப்ரேட்டிவ் பார்ட்டு. வஹான்னு ரெண்டாவது பாதத்தில் போட்டிருக்கார். ஸோ வஹானா விஷ்மாக்கம் வஹ, உங்களுடைய மோகம் என்னும் மௌசலம் விரைவில் அழிக்கப்படட்டும், நாசமாக்கப்படட்டும். மௌசலம்ன்றது அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா முசலத்தினால் அழிக்கப்பட வேண்டியது. அப்போ முசலம்னா என்னன்னு சொல்லணும். முசலகானா உலக்கை, கிளப், உலக்கைன்னு சொல்லுவாங்க. அப்போ மோகம்ங்கிறது அழிக்கப்பட வேண்டிய வஸ்து. அது சாதாரணமாக ரொம்ப கடினமான பொருட்களுக்கு கடினமான ஆயுதங்கள் தேவை. அப்போ அந்த மோகம்ன்றது ரொம்ப கடினமான வஸ்துவாக இருக்கிறதுனால அதை முசலத்தினால் அழிக்கப்பட வேண்டும்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் அர்த்தத்தை காண்பிக்கிறார். எதனால்? ஹேதீஷ முசலேஷ் முசலேன. முன்னாடியே பார்த்தோம், ஹேதீனாம் ஈஷா ஹேதீஷா தஸ்ய முசலஹ ஹேதீஷ முசலஹ தேன. சக்கரத்தாழ்வாருடைய முசலம், முசலஹ உலக்கை என்கிற ஆயுதத்தினால் மோக உஷ்மாக்கம் வஹ மோக மௌசலம் பித்யதாம் ஆஷு பித்யதாம். அது எப்படிப்பட்ட முசலமாக இருக்கிறது? ஏன முசலஹ அதிக்ஷோத சாலித்வம் யாதி தேன. ஏனன்றது எது சப்தம், அதனுடைய திருத்தியாய பக்தி ஏக வச்சனம். எதனால்? ஏன முசலேன, ஏன ஹேதீஷ முசலேன அர்த்தம். எந்த ஒரு உலக்கையினால், சக்கரத்தாழ்வாருடைய உலக்கையினால் முசலகான்றது இப்போ மிச்ச உலக்கைக்கு வச்சுக்கணும். அதாவது இதுதான் மூல உலக்கை மாதிரி இந்த உலக்கை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் மற்ற உலக்கைகளுக்கு ஒரு சக்தியை கொடுக்கறது. அது என்ன சக்தினா அதிக்ஷோத சாலித்வம். அதினா அதிகமான, க்ஷோத க்ஷோத அப்படின்னா பொடி, தவிடு பொடியாக்கும் தன்மை. ஷாலின்னு அப்படின்னு சொல்லிச்சு அதை உடைய. அப்போ க்ஷோதசாலி அப்படின்னு சொன்னால் தவிடு பொடியாக்கும் தன்மை, ஷாலித்வம் அது உடைய. அப்போது ஷாலின்றது இந்த கேப்பபிலிட்டின்னு வச்சுக்கலாம். அப்போ அதிக்ஷோதசாலின்னா தவிடு பொடியாகக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி, அதன் தன்மை தான் அதிக்ஷோத ஷாலித்வம். துவம் பதம் போட்டால் தன்மைன்ற அர்த்தத்தை கொடுக்கும். மிருதுத்வம் அப்படின்னா மிருதுதா, மிருதுவாக இருக்கும் தன்மை. அப்பொழுது இந்த தவிடு பொடியாக்கக்கூடிய சக்தியை பெற்றிருக்கும் தன்மை. யாதி, யாத்தினா யா பிராப்பனே அடைதல், யாத்தினா அடைகிறதுன்னு அர்த்தம். அதாவது எந்த சக்கரத்தாழ்வாருடைய உலக்கை என்கிற ஆயுதத்தால் ஏனைய பிற உலக்கைகள் அதிகமடியாக தவிடு பொடியாக்கக்கூடிய சக்தியை பெறுகின்றனவோ, அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த உலக்கையால் உங்களுடைய மோகம் என்கிற உலக்கையால் பிளக்கப்பட வேண்டிய, அழிக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு சத்ருன்னு வச்சுக்கலாம், அது அழிக்கப்படட்டும், அது அழிந்து போகட்டும்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாகுது. ஏன முசலஹ அதிக்ஷோத சாலித்வம் யாதி தேன ஹேதீஷ முசலே முசலேன வஹ மோக மௌசலம் ஆஷு பித்யதாம். ஏன எந்த உலக்கையால் முசலகா மற்ற உலக்கைகள் அதிக்ஷோதசாலித்வம்னா மிகவும் அதிகப்படியாக தவிடுபடியாக்கக்கூடிய தன்மையை பெற்றிருத்தல் அடைகின்றனவோ அடைகிறதோ தேன அந்த ஹேபீஷ முசலேன சக்கரத்தாழ்வருடைய உலக்கையினால் உங்களுடைய வக உங்களுடைய மோக மௌசலம் மோகம் என்னும் ஒரு அழிக்கப்பட வேண்டிய வஸ்து ஆஷு ஆஷுன மிக விரைவில் பித்யதாம் விளக்கப்படட்டும் அழிக்கப்படட்டும்னு இந்த ஸ்லோகத்துக்கு அன்மையமாறுது. ஏன முசலஹா அதிக்ஷோதசாலித்வம் யாதி தேன ஹேதீஷ முசலேன பஹ மோகமௌசலம் மோகமௌசலம் ஆஷு வித்யதாம். கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.